அழகப்பு வானெல்லாம் குங்குமப்பு தென் பொதிக காத்திலே செந்தாழம் பூ வனமெல்லாம் செண்பகப்பு வானெல்லாம் குங்குமப்பு தென் பொதிக காத்திலே செந்தாழம் பூ நல்லவங்க வாழ்க்கைக்கெல்லாம் சாமிதானே காப்பு நாமெல்லாம் தெய்வ படைப்பு வனமெல்லாம் செண்பகப்பு வானெல்லாம் குங்குமப்பு தென் பொதிக காத்திலே செந்தாழம்பு செண்பகப்பூவானெல்லாம் குங்குமப்பூ தென் பொதிக காத்திலே செந்தாழம்பூ.